பேசாங்க, உள்ளார வந்தா நான் பொல்லாத வேங்க. எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு, தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசா ரெடியா இடிக்கும். எத்தான் நந்து வரா கேட்ட எல்லாம் கண்டு வரா, நான் வெடிய ஒண்ணு போடுதில்லால சுருட்டி வரா காலரத்தம் பெருட்டி வரா. முடிய சிலுப்பி விட்டா ஏறும் உள்ளார மரணம், மாசு மரணம், டப்பு தரணும் அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும். மாசு மரணம், டப்பு தரணும், ஸ்டெப்பு முறையா விடணும். தட்டாட்டம் தாங்க தரலாங்க சாங்க, உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. திம்ராம வாங்க பல்பாயிடுவீங்க, மொற போட்ட நிப்பானா முட்டாம போங்க. Ha ha ha.